செஞ்ச கிளிய நீ வந்திருக்க தனிய காலங்கணிய நமக்கு இது காதல் தேவம் கணக்கு காலம் போடும் கோலம் அட கண்டிருக்க நானும் நித்த நித்த நீயும் அட ஜோடி சேர வேணும் நடுவுல நீ வந்து புட்ட தேனாக நீ இருந்தது